யாரோடு யார் என்ற கேள்வி விதி வந்து விடை சொல்லுமா? கடலோடு நதி கூட காயும் என் கண்ணீர் காயாதம்மா. யாரோடு யார் என்ற கேள்வி விதி வந்து விடை சொல்லுமா? கடலோடு நதி கூட காயும் என் கண்ணீர் காயாதம்மா. இன்று என் நெஞ்சில் தீ வைப்பதா? நேற்று என் வீட்டில் பால் வைத்தவள் நாளை வாழ்வுக்கு நாள் வைப்பதா? நிழல் தேடி வந்தால் நிஜமாகினாள், நிஜம் வந்த நேரம் நிழலாகினாள். கண்ணோடு சேர்த்தேன் கனவாக நாள். யாரோடு யார் என்ற கேள்வி விதி வந்து விடை சொல்லுமா? கடலோடு நதி கூட காயும் என் கண்ணீர் காயாதம்மா. தண்ணீரிலே ஞானம் இப்போது கண்ணீரிலே, கால்கள் எப்போதும் கண் போக்கிலே, காதல் எப்போதும் பெண் போக்கிலே. மேகங்கள் இல்லா வானம் உண்டு, சோகங்கள் இல்லா வாழ்வு உண்டா? அலையில்ல என்னும் கடல் ஒன்று உண்டா? யாரோடு யார் என்ற கேள்வி விதி வந்து விடை சொல்லுமா? கடலோடு நதி கூட காயும் என் கண்ணீர் காயாதம்மா.